39வது நாளுக்கான தியானம். வேரோடே பிடுங்கப்படும். என் பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும். மத்தேயு 15:13. நிலத்தடி நீர்மட்டம் பெருக வேண்டும். இயற்கை வளம் பாதுகாக்கப்பட வேண்டும். புவி வெப்பமாவதை குறைக்க வேண்டும். சுத்தமான காற்றை சுவாசிக்க வேண்டும். இவை அனைத்தும் வேண்டுமென்றால் ஒன்று மட்டும் செய்ய வேண்டும். சீமை கருவேல மரங்களை வேரோடு அழிக்க வேண்டும். இது இயற்கை ஆர்வலர்களின் குறிக்கோள் வாசகமாக இருக்கிறது. அரசாங்கமும் இந்த மரங்களை முற்றிலும் அகற்றிவிட வேண்டுமென்று தீவிர முயற்சியில் இறங்கியுள்ளது. 1960 வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட இந்த விதைகள் ஹெலிகாப்டர் மூலம் தமிழ்நாடு முழுவதும் விதைக்கப்பட்டது. விசேஷமாக வறட்சி பகுதிகளில் வாழ்ந்து வந்த ஏழைகளுக்கு விறகாக பயன்பட வேண்டும் என்ற நோக்கில் கொண்டு வரப்பட்டது. வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டபடியால் சீமை உடை மரம் என்றும் அழைக்கப்பட்டது. குறைந்த அளவிலேயே இருந்த இந்த மரம் இப்பொழுது தமிழ்நாட்டில் இல்லாத இடமே இல்லை. அதனால் ஏற்படும் தீமைகளை பார்ப்போம். பொதுவாக எல்லா மரங்களும் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சிக் கொண்டு நாம் சுவாசிப்பதற்கு தேவையான ஆக்சிஜனை தருகின்றன. ஆனால் கருவேல மரம் இதற்கு விதிவிலக்கு. ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை ஏராளமாக வெளியிடுவதால் இயற்கை வளத்தை கெடுக்கிறது. இந்த மரத்தின் வேர்கள் 175 அடி ஆழம் வரை சென்று நிலத்தடி நீரை உறிஞ்சி விடுகிறது. மற்ற மரங்கள் 100 லிட்டர் வரை உறிஞ்சினால் இது 1000 லிட்டர் வரை உறிஞ்சி விடுகிறது. தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணமாகும். அது அதிகமாக பரவிவிட்டதால் மற்ற மரஞ்செடிகள் வளர்வதற்கும் இடையூறாக இருந்து வருகிறது. 2014 செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் தமிழ்நாடு முழுவதும் இந்த மரங்களை அழித்துவிட வேண்டும் என்று லக்கு நியமித்து வேலைகள் துவங்கப்பட்டன. ஆனால் ஒரு சில இடங்கள் தவிர வேறு அநேக இடங்களில் அழிக்க முடியவில்லை. அரசாங்கம் மட்டும் முயற்சி எடுத்து இந்த மரங்கள் அனைத்தையும் வேரோடு அழித்துவிட முடியாது. வேரோடு ஒழித்தால்தான் பிரயோஜனம், இல்லையென்றால் மீண்டும் வளரும். எனவே தனி நபர்கள், பொது சேவை அமைப்புகள் ஒன்று சேர்ந்து இம்மரத்தை ஒழிக்க பாடுபட வேண்டும். என் பிதா நடாத நாற்றமெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். மனிதர்களின் இருதயம் என்ற இந்த தோட்டத்தில் வஞ்சகமான போதனைகளும் பாரம்பரியங்களும் தவறான சத்தியங்களும் பரவி ஆவிக்குரிய நிலையை கெடுத்துவிட்டன. அவைகள் பரம பிதாவால் நடப்படாதவைகள். அவைகளெல்லாம் காலம் வரும்போது பிடுங்கப்படும் என்று இயேசு கூறினார். கர்த்தருடைய வார்த்தைகளை படித்து தியானித்து அதன்படி செய்து வாழ்கிற வாழ்க்கையே அல்லாமல் கர்த்தர் வேறு எதை நம்மிடம் எதிர்பார்க்கிறார்? அப்படி கர்த்தருடைய வார்த்தைகள் நம் இருதயத்தில் இருக்கும்போது வஞ்சகமான போதனைகளையும் தவறான சத்தியங்களையும் நாம் புரிந்து கொண்டு அதற்கு விலகி ஜீவிக்க முடியும். இப்படி ஆத்துமாக்களை இடரச் செய்கிறவர்களை கர்த்தர் வேரோடே பிடுங்கி எரிந்து போடுவார். எப்படி கருவேல மரங்கள் தீமையை கொடுக்கிறதோ அதுபோல இப்படிப்பட்டவர்களின் போதனைகளும் சத்தியங்களும் ஆத்மாவை கெடுத்து போடுகின்றன. அதன் தீமையை கண்டு அப்படி அரசாங்கம் அதை வேரோடே பிடுங்கி போட நினைத்ததோ அதுபோல கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை வேரோடே பிடுங்கி போடுவார். ஒரு பாடல் வரிகள் இவ்வாறு வருகிறது. நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம் என்று ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் நல்ல கனியில்லாதபடி நீர் நடாத நாற்றுகளும் மரங்களும் எங்கும் முளைத்து ஆத்துமாக்களை கெடுத்து கொண்டிருக்கிறதை காண்கிறீரே. அவற்றை அவர்களை அகற்றி போடுவீர்களாக. என் தேவனின் தூய்மையான சத்தியம் எங்கும் பரவட்டும். ஒவ்வொரு ஆத்மாவும் கர்த்தரின் வருகைக்கு தங்களை ஆயத்தப்படுத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.